ஸ்ருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம். அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். குரு நாம்னா மகிம்னா ச சங்கரோ யோ விராஜதே ததியாந்திரி கலந்திரேணு கணாயாஸ்து நமோ நமஹ. ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், கருணைக்கு ஆலயமா இருக்க. அடுத்து சொன்ன ஸ்லோகம் பரிவா பண்ணுங்க. குரு நாம்னா மகிம்னா ச சங்கரோ யோ விராஜதே, எந்த குருவானவர் மகிமையோடு இருந்துட்டு இருக்காரோ, நல்ல கீர்த்தியோடு இருந்துட்டு இருக்காரோ, அந்த பேரோடையும் சங்கரனா இருந்துட்டு இருக்காரோ, அவருக்கு நமஸ்காரம் பண்ணேன்னு பிரியா சொன்னா, அந்த மாதிரி நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரமாக லோகத்துக்கு நல்லத பண்ணக்கூடிய சக்தி, லோகத்துக்கு நல்லத பண்ணக்கூடிய பாக்கியம், லோகத்துக்கு நல்லது பண்ண வேண்டிய புத்தி எல்லாத்தையும் ஆச்சாரியார் குடும்பத்துக்கு எல்லாரும் சேர்த்து பிரார்த்தனை பிரயத்தனம் ரெண்டும், மனுஷ பிரயத்தனம் ஈஸ்வரிய பிரார்த்தனை பிரார்த்தனை. ஜெய் ஜெயசங்கர் ஹர சங்கர். நம பார்வதீபோங்காசங்கௌ கரச்சரணதலே சிதலங்காஹ புலங்காஹ வாமே பாகே தயார்த்ரா ஹிமயீதிஹிதா சந்தனம் சர்வகாத்ரே இத்தம் ஸ்ரீஹீதம் பிரபூதம் தவ கனகசபானாஸ சோடும் குஷத்தி, இத்தம் ஸ்ரீஹீதம் பிரபூதம் தவ கனகசபானாஸ சோடும் குஷத்தி. சித்தே நிர்வேத தத்தே யதி பவதி நதே நித்யவாசோ மதியே. இது ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தினுடைய ஆரம்பத்தில் மௌலவ் கங்கா சசாங்கவ் முதல்ல ஆரம்பம். மௌலவ் என்ன மௌலியில அர்த்தம், மௌலியில என்ன அர்த்தம்னுட்டா சிரஸில் தலையில் செய்து சொல்லும் அலங்காரத்துக்கு மௌலி மௌலியில் வேறு, தலையனுடைய மேல் பாகத்துக்கு மௌலியில் வேறு. அதான் சந்திரமௌலி சந்திரமௌலின்னு சந்திரமௌலீஸ்வரன் மடத்தில் பூஜமன்ற சுவாமிக்கு சந்திரமௌலீஸ்வரன் அநேகம் பேருக்கு ஆதரவு வந்திருக்கோம். சில பேருக்கு அதை வச்சுன்னு பேர் கூட சந்திரமௌலின்னு பேர் வச்சிருக்கா சில இடங்களில். அதனால் மடத்தில் இருக்கிற சுவாமி தான் சந்திரமௌலீஸ்வரன் பேர். சில க்ஷேத்திரங்கள்லையும் கோவில் சுவாமிக்கு சந்திரமௌலீஸ்வரன் பேர் இருக்கு. மௌலின்னா தலையினுடைய மேல் பாகம்னு அர்த்தம். மௌலம்னா மௌலியில தலையின் பேர்னு அர்த்தம், உச்சின்னு அர்த்தம். உச்சின்னு சொல்லலாம், மௌலிங்கிறதுக்கு நேர் வார்த்தையாக சொன்னான். அந்த மௌலியில உனக்கு கங்கா சசாங்க, தலையினுடைய உச்சியில் உனக்கு ரெண்டு சாமான் இருக்கு. கங்கா சசாங்கவ், கங்கான்னா எல்லாருக்கும் புரியுறது கங்கைன்னு. சசாங்கன்னா சசம்னா மசலுக்கு பேர், முயல். முயலை அடையாளமாக உடைய பொருளுக்கு அங்கம், அங்கம்னா அடையாளம் தான். முயலை அடையாளமாக உடையது சந்திரன். சந்திரன் ஒரு கருத்தாக இருக்க அதை பார்த்தா முயல் மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு. அதனால் என்னுடைய சிரசில் அவனுடைய மொழியில் கங்காநதி சந்திரன் இது ரெண்டும் இருக்கு. எப்போ பார்த்தாலும் பெரிய கங்கா நதியும் சந்திரனும் அவனுடைய தலையில் இருக்கு. ரொம்ப நாள் நிலாவில் இருந்தால் கூட சீக்கிரமாக போடுறது. அப்படி இருக்கிறப்ப ஜலத்தையும் தலையை வச்சுண்டு, நிறைய ஜலத்து தலையை வச்சுண்டு, சந்திரனையும் நேராக வச்சுண்டு இருந்தால் அவனுக்கு எப்படி ஜலதோஷம் பிடிக்காமல் இருக்குதுன்னு ஒரு கைவனாக இவா ரெண்டும் தலையில் இருக்கு. கையிலையும் காலையும் சோழ்த்து கையிலையும் காலில் இங்கே பாதசரம் மாதிரி சுத்திட்டுருக்கிறது. இதெல்லாம் எல்லாம் தங்கத்தினாலோ இங்கத்தினாலோ வெளியினாலோ ஒட்டுக்குவோம் வச்சு. நீங்கள் ஒரு இடம் போட்டுருக்கீங்கன்னா இந்த கை காசனும் கை காப்பு கால் காப்பு காலுக்கு பாதசரம் இதெல்லாம் கரை கரண தலை சிதலங்காக இதுதான் நம்ம போயிட்டு இருந்தோம்னா பாஞ்சூர் குளிச்சுட்டோம்னா பாஞ்சூர்னு அத்தையும் சட்டி தள்ளி தில்லுன்னு இருக்குன்னு சொல்லுவேன். பாம்பு புகத்தாலும் தொட்டால் தில்லுன்னு இருக்கும். தலையில் தான் இந்த மாதிரி ஜலத்தையும் சந்தனையும் வச்சுட்டு இருக்கிறாட்டா கையும் காலையும் எப்பகத்தாலும் மேலெல்லாம் பாம்பு தூக்கி தூக்கி போட்டுருந்து பாம்பு சுத்திண்டு அது திடீர் திடீர்னு தகுதி கேட்டுக்கும். சிதலாங்காக புஜங்காக இது போறாத ஒரு பனிக்கட்டி மலையில வளர்ந்த ஒரு பொண்ண பக்கத்துல எப்ப பார்த்தாலும் தாய் இடம்புல ஒரு பனிக்கட்டி வளர்ந்த ஒரு பொண்ணு வளர்ந்த அதுவும் இந்த பக்கத்துல இழவும் போறாதுன்னு மாரிய மாசம் வரப்போறது மாரிய மாசத்துல பரிகாரம் பெற எல்லாரும் ஜில்லு தண்ணி வந்த அளவுக்கு அபகாத்தாலும் வெட்டிண்டு போகிறேன் அது போறாதுன்னு ஊர் மூக்க எலும்பு முறிச்சினாலும் போறாதா சந்தனத்தை நிறைய அரைச்சு அது அப்படி வேலையெல்லாம் நாலு வயசு சேர்ந்து வரத்துல ஆறு வயசு பேர் வேற வச்சு இது எப்படித்தான் தாங்கலையோ இவ்வளவு விஷயத்தை வேற எதனாலையாவது தாங்க முடியுமா இவ்வளவு விஷயத்தை மாரி மாசத்துல கணக்கு போடுவா சித்திர மாசத்துல சந்திரன் சந்திரமா போட்டாலும் கொஞ்சம் தாங்குறான் உனக்கு ஏழு மாரி மாசத்துல வந்து வர்றா சந்திரனத்தையும் தீர்த்தத்தையும் வடிவாளம்புற வந்து அது குளிர்ல இருந்து உங்க அளவில் பச்சை கண்ணெல்லாம் கொட்டி அதிகமாக இருந்து சந்தனங்கள்லாம் நிறைய ஒரே சந்தன அபிஷேகம் பண்ணி அது அப்படியே சந்தன அபிஷேகம் எல்லாரும் தரிசனம் பண்ணணும்னு மனிதனுக்காக நிறுத்தி வச்சு பதினால பெரிய சில காட்டு ராஜாக்கள்னு சில ஜமீன்தார்கள் சில ஜமீன்ல சில பெரிய மிராசாரர்கள்லாம் இப்படி வழக்கம் அப்போ இந்த ஈஸ்ட் இந்தியாவில் போய் அந்த காலத்தில் தாசில்தார் ஏதாவது கலெக்டர் லெட்டர் வந்தாலும் அந்த கலெக்டர் ஏதாவது விவசாயம் பண்ணிட்டோம்னா அப்போ இந்த கார்த்திகை மாதிரி மாதத்தில் வந்தாங்கன்னா அந்த சமயத்தில் நிறைய சந்தனம் இருந்துச்சு பத்து பேர் விஷயத்தில் வருவானே அவன் போகும் போகிறதுன்னு இந்த புதாகத்தை அந்த மாதிரி சாமிக்கு அதுவும் இந்த மாதிரி மாதத்தில் இது எப்படித்தான் இவ்வளோ விஷயத்தை தாங்குறையோ பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் இருக்காளே அவள் பிறந்தோடம் பரவது மாத்திரம் இல்லை அவள் என்ன இருக்கா எந்த காத்தாலும் அவளுக்கு தயா அப்படியே ஹயத்தில் ஒழுகின்ற இருக்கு எல்லாம் குழந்தைகளும் இருக்கு யாரை பார்த்தாலும் குழந்தை இருக்கு உலகத்துக்கு தான் தயோ அவளை வச்சுட்டு இருக்கேன் அவள் எந்த குழந்தையை பார்த்தாலும் அவள் மனசு இருக்கிறது அது வந்து விழுந்தே இருக்கு அவளுடைய மனசு அவள் பொண்ணு பிறந்த இடம் பனிக்கட்டு மேலே அதே ஒரு விஷயத்தமாக இருக்கும் இது வேற எங்க பார்த்தாலும் அவளுக்கு எந்த குழந்தையை பார்த்தாலும் மனசு இருக்கிறது எல்லாருக்கும் தாயோ அப்பேற்பட்டவர்கள் வச்சுண்டு சந்தனம் சர்வகாத்ரே காத்திரம்னா உடல்னு அர்த்தம் சர்வகாத்திரம்னா உடம்பு முழுக்கன்னு அர்த்தம் விஸ்வகன் பிரியணும்னா முயல் அடையாளத்தை சென்றிருக்க முடியாத சந்திரம்னு அர்த்தம் சிலர் மான் சொல்லுவாரு சிலர் முயல்னு சொல்லுவாரு மானாட்டம் இருக்கும் முயலாட்டம் இருக்கும் அது தூக்கின்றது மான்னா கொம்புன்னு வச்சுக்க வேண்டியது முதல்னா காயின்னு வச்சுக்க வேண்டியது இப்ப சமீப காலத்தில் எல்லாம் போய் பார்த்துட்டு வரப்போறா மௌளவு கங்காசங்கவு கரகரணத்தலே சிதலங்காக புஜங்காக புஜங்கம்னா பாம்பு சீதலங்காகனா பாம்புடைய அங்கம் முழுக்க சீதலமா இருக்கும்னு அர்த்தம் வாமே பாகே தயார்த்ரா தயனாலும் நிறைஞ்சி இருக்கு எப்பகாத்தாலும் நிறைஞ்சிருக்கா ஹிமஜிரி திஹிதா ஹிமம்னா பனி ஜிரின்னா மலை திஹிதான்னா டாக்டர் திஹித்ரின்னு வருது டாக்டர்னு இருக்கு இந்த டாக்டர்னு சொல்ற மாதிரி அதுலேயும் ஹெச் ஹெச் எல்லாம் இருக்கு இந்த திஹித்ரா திஹிதான்னு சொல்ற ஹெச் எல்லாம் இருக்கு இதில் அப்புறம் சைலண்டாக வச்சு ரொம்ப நாளாக பழகி பழகி சைலண்டாக வச்சது எல்லாம் ஜி ஹெச் எல்லாம் இருக்கு இதில் திஹித்ரின்னு சப்தம் அதான் டாக்டர்ன்ற வச்சுருக்காரு வாமே பாகே தயா ஆர்த்ரா ஆர்த்ரான்னா நனஞ்சதுன்னு அர்த்தம் இந்த ஆர்த்ரா தரிசனம்னு சொல்றவன் அது கூட உலகம் முழுக்க என்னைக்கு நனைஞ்சிருக்குமோ அன்னைக்கு தான் ஆர்த்ரா தரிசனம் நிலா வேலை அதிவேஜில்ன்னு இருக்கும் அந்த ஆர்த்ரா தரிசனத்துக்கு தான் இருக்கிறதுக்குள்ள பனி ஜாஸ்தி மாரி மாதம் நிலா பனி எல்லாம் சேர்ந்தன்னைக்கு ஆர்த்ரா அன்னைக்கும் சுவாமிக்கும் சந்திரன் சேரும் உலகம் முழுக்க நனைஞ்சிருக்கிறனர் அதுதான் ஆர்த்ரா தரிசனம் ஆர்த்ரம்னா நனைஞ்சதுன்னு அர்த்தம் சம்ஸ்கிருதத்திலேயே இருக்கு ஆர்த்ரம்னா நனைஞ்சதுன்னு அர்த்தம் ஓடு ஓடு மரம் வரும் மழை பெய்யாது கூட மரத்தடிக்க போய் அன்னைக்கு காலம் ஒளியாரம் தினமானா கொஞ்சம் ஆட்டினா தலை முழுக்க மழை பெய்யும் மழை பெய்யும் ஓடலாம் தண்ணி ஒழுகிட்டே இருக்கும் அதுதான் ஆர்த்ரான்னு பேர் ஆர்த்ரா நட்சத்திரம் தான் சிவனுக்கு திருவாதிரை திருவாதிரைன்னு சிவனுக்கு அதனால இந்த திருவாதிரையில் ஆர்த்ரான்னா நனைஞ்சதுன்னு அப்படி சாமி பார்த்து உனக்கு எப்படி சக்தி வந்ததுன்னா என்னுடைய தமிச்சுட்டு இருக்கிற ஹயத்தை நீ இருக்கிற அதனால சக்தி வந்தது உங்க நினைச்சாவது இருப்போம் நினைச்ச சாமியாவது நனைஞ்சுண்டாவது ஒரு இருள் அப்புறம் அப்போவாது கொஞ்சம் இது அந்த நனஞ்சத்தினால ஏதாவது கொஞ்சம் இந்த உஷ்ணம் கொஞ்சம் குறையட்டும் அப்படின்னு பெரியவரெல்லாம் பிரார்த்திச்சத நானும் ஞாபகப்படுத்தி உங்க கதையிலையும் போட்டு வச்சேன். எல்லா இடத்துலையும் நம பார்வதி கோவிந்த நாமத்தின் கீர்த்தனம்.